താഴ്ത്തിയ നമസ്കാരങ്ങൾ. ശ്രീനിവാസേതി ശ്രേഷ്ഠതയാ പാത്രം ഗുണാൻവിത കൗശികോനന്തരം കാര്യശ്ചിരം വിജേതാം ഭുവി ന്യസ്താത്മീയഭരം വരപ്രദഗുരോ വൈരാഗ്യഭാഗ്യോരഥോ വേദാന്താമൃതസാരവന്തമനഘാത് ശ്രീശ്രീനിവാസാദ് ഗുരോ ശ്രീശൈലാന്വയകൗസ്തുഭസ്യതനയം ശ്രേയോ നിധേ ശ്രീനിധേ വന്ദേ സാധു കടാക്ഷകേളനിലയം ശ്രീകൃഷ്ണസത്യേശികം ശ്രീവാസരംഗപരകാലമുനിത്രയാപ്തലക്ഷ്മാത്മരക്ഷണേതിത്വൈകാഗമാന്തം ആചാര്യഭക്തിപരിപൂതമനർഘശീലം ഗോപാലദേശികമണിം ഗുരുമാശ്രയാമ നാരായണാഖ്യേതിരാജപദാബ്ജഭൃംഗശ്രീവാസയോഗിഗുരുണാർപ്പിതഭാരമീശേ ഭക്ത്യാദിപൂർണവരദാരികൃപാത്തചിഹ്നം ശ്രീശ്രീനിവാസമുനിവര്യമഹം പ്രപദ്യേ ശ്രീനാരായണയോഗീന്ദ്രവരദാരികൃപാശ്രയം ഗംഗേശപാദവിനതം ശ്രീനിവാസമുനിം ഭജേ ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യകവിതാർക്കികേസരീ വേദാന്താചാര്യവത്യോ മേ സന്നിധത്താം സദാ ഹൃദി യോ നിത്യമച്യുതപദാം ജയിഗ്മരുക്മം വ്യാമോഹതസ്തരിതരാണിതനായ മേനെ അസ്മദ്ഗുരോർഭഗവതോസ്തി ദൈവികസിന്ധോ രാമാനുജസ്സ ചരണോ ചരണം പ്രപദ്യേ ദ്വിഗാഹേ യാമുനം തീർത്ഥം സാധുവൃന്ദാവനേ സ്ഥിതം നിരസ്തജിംഹകസ്പർശേത്ര കൃഷ്ണകൃതാദരഃ നാഥേന മുനിനാഥേന ഭവേയം നാഥവാനഹം നൈകമികം ദത്തം സ്ഥാമലകതാംഗതം യസ്യസാരസ്വരസ്രോതോ വകുലാമോദവാസിതം ശ്രുതീനാം ശ്രമായാലം ഷഠാരിം തമുപാസ്മഹേ വന്ദേ വൈകുണ്ഠസേനാന്യം ദേവം സൂത്രവതീ സഖം യദ്വേത്ര ശിഖരസ്പന്ദേ വിശ്വമേതദ്വ്യവസ്ഥിതം സഹധർമ്മചരീം ശൗരേ സമ്മന്ത്രിത ജഗദ്ധിതാമനുഗ്രഹമയീം വന്ദേ നിത്യമജ്ഞാത നിഗ്രഹാം കമപ്യാദ്യം ഗുരും വന്ദേ കമലാഗ്രഹമേധിനം പ്രവക്താ ഛന്ദസാം ഭക്താ പഞ്ചരാത്രസ്യേ സ്വയം രാമാനുജദയാ പാത്രം ജ്ഞാനവൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമദ്വേങ്കടനാഥാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം ശിരൊണ്ണതോ പുൽതൃവേങ്കടമുടയാൻ പാറുന്നച്ഛന്ന പഴമൊഴിയുള്ളോരൊന്നുധാനേവയാധോ ധാരണയിൽ വാഴ്വാർക്ക് വാനേറപ്പോളവും വാഴ്വ് പ്രഖ്യാതശ്രുതി വിഭവാൻ ഗുരൂന ശേഷാൻ പ്രശ്രിത്യ പ്രണയതി വെങ്കടേശ ലക്ഷ്മീശ പ്രപദന വൈഭവ പ്രതിഷ്ഠാം രാഗാന്ധ്യ പ്രശമനകരീം രഹസ്യ രക്ഷാം ലക്ഷ്മീപതേരിതി പതേശ്ചൈകധാംനോ യോസൌ പുരാ സമജനിഷ്ഠ ജഗദ്ധിതാർത്ഥം പ്രാച്യം പ്രകാശേതു പരമം രഹസ്യം സംവാദ യേഷ ശരണാഗതി മന്ത്രസാരഃ രാമാനുജായ നമഃ ശരണാഗതി ഗദ്യഭാഷ്യത്തിലെ ഭഗവത് പ്രപത്തി പണ്ണക്കൂടിയ ഘട്ടം പുരുഷകാര പ്രപത്തി പണ്ണി ഇപ്പോ ഭാഷ്യക്കാരർ വന്ന് ഭഗവത് പ്രപത്തി പണ്ണക്കൂടിയ സമയത്തിലെ ഭഗവാനോട് ദിവ്യമാണ സ്വരൂപം ദിവ്യമാണ മംഗള വിഗ്രഹം അതോടെ ആശ്ചര്യമായ രൂപം എന്ന ഗുണങ്ങൾ എന്ന അതെല്ലാം അനുസന്ധാനം പണി ഭഗവാനോട് കല്യാണ ഗുണങ്ങളോട് അനുസന്ധാനം പണിട്ട് ഇരിക്കാർ. ഗുണങ്ങൾ എന്നാലേതാ വിഗ്രഹം അப்படி എന്ന് சொன்னாலும் വിഗ്രഹത്തോട് അനുസന്ധാനം இங்கே മുതൽ பண்றார். என்ன நமக்கு பிரபத்திக்கு பகவானோட ஒரு தியானம் ஆலம்பனசி சம்சீலனம் அப்படின்னு மனசுக்கு ஆலம்பனை கிடைக்கிறது. இதெல்லாம் ரொம்ப பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி அது போக்யமாக இருக்கு. பிராபியத்திலையும் பகவானோட திவ்யமங்கள விக்கிரகத்தோட அனுபவம் கைங்கரியங்கள் இதெல்லாம் போக்யமாக இருக்கு அப்படின்னு கூடிய திருஷ்டினாலே கல்யாண குணத்துக்கு இன்னும் முதலியே திவ்யமங்கள விக்கிரகத்தையே இங்கே ஆராதனை இது பண்றார் ஸ்தோத்திரம் பண்றார். அதார்த்தம் கல்யாண குணங்கள் ஒவ்வொரு குணங்களும் அத்தியுத்கிருஷ்டமான குணங்கள் அனந்தமான குணங்கள் இருக்கு பகவானுக்கு. ஆனாலும் எத்தனை குணங்கள் அனுசந்தானம் பண்ணாலும் முடியாது. ஆனா முக்கியமான நமக்கு சரணாகதி பண்ணக்கூடிய சமயத்தில் பிரதானமாக வேண்டின குணங்கள் அதுல முதல் பரத்துவ பிரயுக்தமான குணங்கள், ரெண்டாவது வந்து சௌலபிய பிரயுக்தமான குணங்கள். இதுதான் ரொம்ப பிரதானமானது. இந்த பரத்துவ பிரயுக்தமான குணங்கள்ல ஷாட் புண்ணியம்ன்றது எல்லா அதோட சங்கிரகம் அதோட விஸ்தாரம் தான் மற்ற குணங்கள் எல்லாம் அப்படி என்ன சொல்ற அந்த மாதிரி அந்த ஷாட் புண்ணியத்தை எல்லாம் அனுசந்தானம் பண்ணி இப்போ சௌலபிய பிரயுக்தமான குணங்கள் எல்லாம் இங்கே அனுசந்தானம் பண்றார். ஆசிரிதா அவருடைய ரட்சணைக்காகவே இருக்கக்கூடிய பிரதானமான குணங்கள் பகவானுக்கு, அந்த குணங்களை இங்கே அனுசந்தானம் பண்ணச்சு சௌஷீல்யம் என்றது முதல் சொன்னார். சௌஷீல்யம் அப்படின்னுட்டு எல்லா சாமான்யமான மனுஷால் எல்லா ரூபத்திலையும் பகவான் அவதாரம் பண்ணான். இங்க வந்து விபுவாவதாரத்துல நேராக தன்னோட திவ்யமான ரூபத்தை இங்கே வந்து எல்லாருக்கும் சாட்சியாக மாம்ச சக்கியஸுக்கும் கூட தெரியற மாதிரி பகவான் தன்னையே இங்கே பிரகாசப்படுத்திருந்தான். ஆனா எல்லாருமே தெரியல, அது வேற விஷயம். அந்த ஞானிகள் எல்லாம் தெரிஞ்சாள், அவளை யார் ஆசிரியிச்சாளோ அவளுக்கும் கூட அந்த லாபம் கிடைச்சது. வியாசப்பிரசாதாதகம் சுதவான் அப்படின்னு சஞ்சயர் சொல்றார். வியாசரோட பிரசாரத்தினால அவருக்கு எல்லா விதமான ஞானம் வந்து அந்த வரத்தினால நேராக பகவத்கீதையோட உபதேசத்தை பார்த்தார் சஞ்சயர். இந்த மாதிரி பக்தாளுக்கு வந்து நிறைய உபகாரம் இந்த விபவாவதாரத்தில் பகவான் பண்ணா. நேராக கோபிகளுக்கெல்லாம் அவளோட சமனாக இருந்து அவளோட பாக்கியத்தை எல்லாம் ஸ்தோத்திரம் பண்றா. சௌஷீல்யம் வந்துச்சே அந்த கோபிகளுக்கு கிருஷ்ணனோட கிருஷ்ணன் அவதாரம் பண்ணா அதே ஸ்தலத்திலேயே அவளும் இருந்தா. அவனுக்கு அனுரூபமான அனுகுணமான வயசும் இருந்தது, அதுக்கு அனுகுணமான லிங்கமும் இருந்தது. ஒரு ஸ்திரீ ஆகி அவனை பிரீத்தி பண்றது சுவாபாவிகமாக வந்தது. அதே மாதிரி அவளுடைய இருந்து கோபாலகனாகவே வந்து எல்லா விதமான அனுபவங்களையும் பகவான் கொடுத்தான் அப்படியெல்லாம் அவளோட பாக்கியம் கோபியோட பாக்கியம் சொல்றார். இதெல்லாம் அவனோட சௌசீல்யத்தை காமிக்கிறது. பகவான் இந்த மாதிரி எத்தனை உத்கிருஷ்டனானவன் வந்து இங்கே இப்படி சாமான்யமான ஜனங்களோட இருந்து வேற விசேஷமே இல்லைன்ற மாதிரி நிரந்தர சம்ஸ்லேஷம் அப்படின்னார். ஒரு விதமான வித்தியாசமும் இல்லாத மாதிரி பரிபூர்ணமாக அவளோட கலந்து இருந்த அவனோட சுவாவத்தை இங்க சொல்றார். ராமாவதாரத்திலே அப்படியே குஹன் விபீஷணன் சுக்ரீவன் இவ பக்கத்துல எல்லாம் பகவான் காமிச்ச அந்த குணம் சௌசீல்யம் அப்படின்றது. வாத்சல்யம் அப்படின்றது அவனோட ஆஷ்ரிதாள பக்கத்துல அவன் சர்வஜனானாலும் கூட தோஷத்தை பார்க்காமல் அவளை லகுர் தண்டகா பிரபன்னஸ்யா அப்படி என்று சொல்றா. பிரபன்னனுக்கு லகுவான தண்டனை அப்படி என்னுட்டு க்ஷமிச்சு எத்தனையோ அபராதங்களை எல்லாம் க்ஷமிச்சு விடுறான். பிராமாதிகமான அபராதங்கள் இவனுக்கு பாதிக்கதுமா பாதிக்காத மாதிரி பண்றான். இதெல்லாம் அவனோட வாத்சல்ய பிரயுக்தமான மகாகுணம். அது வாத்சல்யத்தினாலே தோஷத்தை வந்து குணமாக அவன் பார்க்கறது இல்ல, தோஷத்துக்கு வந்து லகு தண்டனை கொடுக்கறான். இல்ல அப்படின்னா அது சுத்தி பண்ணி ஸ்வீகாரம் பண்றான், திருத்தி பணிகொள்வான் என்று சொல்ற மாதிரி சுத்தி பண்ணி ஸ்வீகாரம் பண்றான். இல்லன்னா கீழ்மேனில் சேரும் வழி அறுத்தோம் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த தப்பான மார்க்கத்துல வழியில போகாத மாதிரி நமக்கு ஆச்சாரியால் அனுகிரகம் பண்றா. இந்த மாதிரிதான் சுவாமி தேசிக நீங்க சொல்றார், தோஷானாம் குணத்துவேன தர்சனம் இது தூ அதிவாதா அப்படின்னார். அவனோட வாத்சல்யத்தோட வைபவத்தை சொல்றதுக்காக சில பேர் அப்படி சொல்றா, தோஷத்தையும் குணத்தை மாதிரி பார்க்கறான் அப்படின்னு. அதிவாதம் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய விஷயமே உத்கிருஷ்டமானது சொல்ற மாதிரி நம்ம தேவத்தையே பரத்தும் பரத்துவத்தை சொல்றது அதிவாதம் அப்படின்றது. யா சத்தியேன அதிவதத்தி ஏஷதுவா அதிவதத்தி யஹா சத்தியேன அதிவதத்தி பூம வித்தியில வருது சாந்தோகித்தில. சத்தியசப்தித்தனான பரமாத்மா தான் எல்லாத்துக்கும் உத்கிருஷ்டனானவன் அப்படின்னு சொல்றவன் தான் நிஜமாக அதிவாதியாராம் அப்படின்னுட்டு அந்த மாதிரி குணத்தை வந்து தோஷத்தை வந்து குணமாக எடுத்துக்கோறான் அப்படின்றது இல்ல, தோஷத்தை வந்து பார்க்காம இருக்கலாம் அப்படி சொல்லலாம், இல்லையன்னா க்ஷமிச்சு விடுறான் அவனுடைய மகாகுணத்தினாலே அல்பமான தோஷம் ஏதோ ஒரு வியாஜத்தினாலேயே காப்பாத்துறான், சுத்தி பண்ணி ஸ்வீகாரம் பண்றான். காட்டினியே சுத்தி சிக்ஷையாப்பி அனக என்ன குரோடிகரோதி பிரபுன்னு சுவாமி தேசிகன் சொல்றார். கௌட்டில்யே சத்தி சிக்ஷையாப்பி அனகையன் குட்டில சுவாவம் என்ன, நான் தப்பு பண்ணாலும் பண்ணுவே இல்லை அப்படி என்ன யாரு ஆர்கியூ பண்றாளோ தர்க்கம் பண்றாளோ அவள் பக்கத்துல சிக்ஷை கொடுத்து அவளை சுத்தியா பண்ணி விகாரம் பண்றா, பகவான் விடமாட்டான், சப்பரபத்தி பண்ணுட்டா கைவிடமாட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய மகாகுணம் வாத்சல்யம், வாத்சல்ய பிரயுக்தமான அவனுடைய செயல்கள் பகவானுடையது. அதோட அக்ஷமையும் அதுலயே சேர்ந்திருக்கு. ஏன்னா அக்ஷமையோட காஷ்டே அதுதான் எல்லை நிலம், அதுதான் இது வாத்சல்யம் சொல்றது. க்ஷமா காஷ்டாபூத வாத்சல்ய கதனேன க்ஷமாபி உக்தா போதி இப்படி என்னார். தாரணம் மார்தவம் இப்படின்னு சொன்னார். அவனுக்கு ரொம்ப மிருதுவான மனசு. ஆஷ்ரிதாள் பத்தி ஐயோ அப்படி என்ன ஆண்டாள் சொல்ற, ஆவாவென்று ஆராய்ந்தருள் அப்படி என்னட்டு. ஐயோ இவனுக்கு இந்த மாதிரி ஒரு அஞ்சலி பண்ணுட்டான், இவனுக்கு ஒன்றுமே பண்ணலையே நான் இந்த மாதிரி எல்லாம் நினைக்கிறான். பரதனை வந்து இங்க அங்க போய் சரியும் நதியில எப்படி சரையும் அவகாகத்தே அப்படின்னு சொல்றான். கதன்னு அபராத்திரேஷு சரையும் அவகாகத்தே. காட்டுல ராமன் கஷ்டப்பட்டு இருந்தான். அங்கே எல்லாம் ஒரு விதமான அனுகூலமும் இல்லை, எல்லாம் அங்க இருந்தாலும் அவனுக்கு அதெல்லாம் தெரியலையா. பரதனை நினைச்சுக்கோறான். கதம் வினா கைகேயி புத்திரம், அவனை விட்டு எப்படி நான் இருக்க முடியும். அவன் அங்கே அவ்வளவு கஷ்டப்படுறானே, நான் இங்கே அவனையே நினைச்சிட்டு இருக்கேன் நானே இப்படி சொல்றான். அவன் லட்சுமணர் வந்து வேற ஏதோ விஷயம் எல்லாம் எடுத்து சொல்றா, அதெல்லாம் விட்டுடு, நீ பரதன விஷயம் சொல்ல, எனக்கு ரொம்ப பிரியமானது. இந்த மாதிரிலாம் சொல்றது ஆஷ்ரிதாவுடைய விரக அக்ஷமத்தையா சுப்பிரவேசத்துவம் அக்ஷமதையா அப்படின்னு அவனு க்ஷமிக்க முடியாது. அவனுக்கு ரொம்ப கஷ்டப்படுறான், ஆஷ்ரிதாவோட விரகத்தை கஷ்டப்படுறான். விபீஷணன் வந்தப்போ சரணாகதி பண்ணப்போ சொல்றாரு, அவன் வந்து பூமியும் சமவலோக்க என்ன அப்படி என்றார். விபீஷணும் ராமர் முன்னாடி நின்றுட்டு ரொம்ப வெக்கப்பட்டானான். ஐயோ இவ்வளவு நாள் வந்தா வராம இருந்தேனே நானு அப்படி என்னட்டு. அவன் நிலத்தை பார்த்து காலில் வந்து நிலத்தை கீழ்ந்து இருந்தான். ஐயோ இவ்வளவு நாள் வராம இருந்தேனே அப்படி என்னட்டு. ராமர் வந்து அவனே லோச்சனாபியாம் பிபந்திவா அப்படி என்றார் வால்மீகி. கண்ணல்னாலேயே பெருகண்டா இந்த மாதிரி ஒரு பக்தன் வந்து சேர்ந்தானே ரொம்ப சந்தோஷமாம், தனக்கே லாபமான மாதிரி நினைச்சானாம் ராமன். விபீஷணன் வந்து சரணாகதி பண்ணப்போ இதெல்லாம் அவனோட மிருதுவான சுவாவம் காமிக்கிறது. சாபராதேஷு சாசனோன்முகசியாபி சாம பிரதானத்துவம் வா, ரொம்ப சமனாக மிருதுவாக பண்றான். சாசன உன்முகசியாபி சாசனம் பண்றதா இருந்தாலும் ரொம்ப நல்ல வார்த்தைகள்னாலே சொல்லி அவனை சாந்த வச்சனங்களோட சொல்லி அவனுக்கு சமாதானம் பண்றது. அபராதம் பண்ணிடுவாளுக்கு சாசனம் பண்ணிச்சியும் கூட மிருதுவாக தான் ராமர் சொல்றார் அப்படின்னுட்டு அது சொல்றார். சாமோபகிதையா வாச்சா ரூக்ஷாணி பரிவர்ஜயது, ரொம்ப கடினமான வாக்கியங்கள் எல்லாம் சொல்ல மாட்டார் அப்படி என்னட்டு பகவானோட விஷயத்துல சொல்லுச்சே. ஆர்ஜவம்ன்றது ஒரு பெரிய மகாகுணம் பகவானுக்கு, ருஜு சுவாவம் அனுட்டு. கர்மண் ஏகம் வச்சஸ் ஏகம் மனசு ஏகம் மகாத்மனாம் அப்படி என்னட்டு சொல்ற மாதிரி காயா வாச்சா மனசா ஏகரூபமாக இருக்கக்கூடிய ஒரு மகாகுணம் இந்த வால்மீகி நிறைய இடத்துல ராமருக்கு காமிக்கிறார். எடுத்து ஹனுமாருக்கும் அப்படியே ஆர்ஜவம் குணம் இருந்தது இதெல்லாம் காமிக்கிறார். சிவபணக்கா வந்தப்போ அவள் வந்து காட்டுல யாரோ ஒரு ஸ்திரீ வரா, அவன் வந்து கேட்டா நீ யாரு, நீ இவ சுந்தரமாக இருக்கியே யாரு, நீ எப்படி எப்படி இங்க வந்தேன் இதெல்லாம் கேட்டப்போ இவருக்கு ஒன்னும் பொய் சொல்லி அவ அப அபியாசமே கிடையாது ராமருக்கு. விசேஷமாக ஸ்திரீகள் பக்கத்துல அப்படி என்ன வால்மீகி சொல்றார், இவனுக்கு ஒரு ஆர்ஜவம் குணத்தினால எப்படி இருந்ததோ எல்லாம் அப்படியே சொல்லிவிட்டான் ராமன். ருஜு புத்தி தயா சர்வம் ஆக்கியா தும்ப சக்கரமே எல்லாம் சொல்றது காமிச்சுட்டாரான். ருஜு புத்தி ஆர்ஜவம் அப்படின்றது ஏகரூபமா இருக்கிறது, காயா வாச்சா மனசா ஏகமா ஏகரூபமா இருக்கிறது, வாக்குல ஒண்ணு மனசுல ஒண்ணு அப்படி இல்லை. அது வந்து பகவானோட ஆர்ஜவம். அதனாலதான் ராமோ த்விர்ணாபிபாஷத்தை இதெல்லாம் சொல்லிச்சே, ரெண்டு வாக்கு கிடையாது, ஒன்னு சொன்னா அவ்வளவுதான். திஸ்தாபயதி நாஷ்ரிதானே துர்ததாதி நச்ச அர்த்திபியாக ராமோ துர்ணாபிபாஷத்தே துஷ்யரும் நாபிசந்தத்தே, எல்லாம் ரெண்டு எப்படி என்ன இல்லை அவனுக்கு எல்லாம் ஏகரூபம். சொன்னா அதுதான் அந்த மாதிரி தான் நடக்கிறது, அந்த மாதிரி தான் நடப்பான். எல்லாம் ஒரு விசேஷம்னா முடிஞ்சது. இதெல்லாம் ருஜு புத்தி அப்படின்னு காமிக்கிறது அவனுடைய ஆர்ஜவம். மனோவாக்காய வியாபாரானாம் மிதஹ சம்வாதித்வம். அது ஒன்றுக்கு ஒன்று பரஸ்பரமா அனுரூபமா இருக்கிறது, வேற விரோதமே இல்லாத மாதிரி. தேன சம்ஸ்ருதேஷு விப்பர்லிப்ஸா அனுதயா அப்படின்னார். சந்தேகமே இருக்காது. ஆஷ்ரிதாள பக்கத்துல மனசுல ஒன்னு நினைக்கிறது, வேற ஏதோ சொல்றது, வேற ஏதோ பண்றது, இந்த மாதிரி எல்லாம் சந்தேகங்கள்ல அவர் வேற வேற விதமான பாவனைகள் எல்லாம் வர்றதுக்கு அவகாசமே கிடையாது அப்படின்னார். சந்தேகம் பட மாட்டான் ஆஷ்ரிதாள் விஷயத்துல, ஏகரூபமா இருப்பான் அவன் அப்படின்னுட்டு. சௌஹார்தம் அப்படின்னா சுகதம் சர்வபூதானாம் சொல்றது, ஸ்ருதியே சொல்றது. இது வந்து எல்லாம் எல்லாருக்கும் சௌஹார்தம்னா அவனுடைய சமானமான மனசு, நல்லா அவனுக்கு அனுரூபமான அவனுக்கு அனுகூலமான மனசே உள்ளவன் சுஹிருத் அப்படின்னு சொல்றான். எனக்கு என்ன மாதிரியே ஒருத்தர் சாமா எனக்கு அனுகூலமான அனுரூபமான அனுகூலமான ஒரு மனசு என்ன பக்கத்துல யாருக்கு இருக்கோ அவள் எனக்கு சுஹிருத்தாரா. சுஹிருத்துல வயசுல அதிகமா இருக்கலாம் கம்மியா இருக்கலாம், அது சுஹிருத் அப்படின்னு சொல்றது. உரசா பிரதிஜக்ராஹா பார்த்தம் சஞ்சாத்திய மாதவஹா அப்படின்னு. அவனுடைய வக்ஷஸ்தலத்தை பிடிச்சிருந்து அவன் பிடிச்சிருந்தானா அர்ஜுனனே, அவனே நல்லா அவனை பூர்ணமாக கட்டுண்டான் அப்படின்னுட்டு. உரசா பிரதிஜக்ராஹா பிரதி பூர்ணமாக ஆலிங்கனம் அவனுக்கு சௌஹார்தம் பண்ணிச்சு. அவன் அர்ஜுனனே கிருஷ்ணர் வந்து எப்படி கட்டுண்டார் ஆலிங்கனம் பண்ணிண்டார் பூர்ணமாக கட்டுண்டார் அப்படின்னு. உரசா பிரதிஜக்ராஹா, உரஹா அப்படின்னா வக்ஷஸ்தலம், சாமானியதா விசேஷத ஹிதைஷித்வம், சாமானியமாகவும் எல்லார பக்கத்திலையும் ஹிதைஷி ஹிதத்தையே நினைக்கிறான், விசேஷமாக பக்தாள் விஷயத்துல அதிகமான சௌஹார்தம் அவனுக்கு. தச்சே அவிஷயபேதாத் குவச்சித் ஏஷ ஏவ அசாது கர்மகாரேதி தம் ஸ்ருதி சொல்றது. இத்தியாதி உக்தாதோனிஷா ந விருத்தியதே அப்படின்னாரு. அதுக்கு ஒரு ஆட்சேபம் வந்ததுன்னா சௌஹார்தம்னா சாமானியமாக எல்லார் விஷயத்திலும் ஹிதத்தையே பண்றான் அப்படின்னா, சில பேரை வந்து கெட்ட காரியங்களே பண்ற மாதிரி பண்ணி அவளுக்கு சிக்ஷை கொடுக்கறானாம் பகவான்னு ஸ்ருதி சொல்றது. ஏஷேவ அசாது கர்மக்காரே தி எம் அதோ நினீஷதி அப்படின்னுட்டு. ஏஷேவ சாது கர்மக்காரே தி எம் உன்னிஷதி உன்னேத்தும் இச்சதி, மேலே எடுத்துன்னு போறதுக்கு இச்சை பண்றான்னா அவள் நல்ல காரியம் பண்ற மாதிரி அனுகிரகிக்கிறான். சில பேருக்கு சிக்ஷையே கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா கெட்ட காரியம் பண்ற அப்படி பண்றான் பகவான் அப்படின்னு ஒரு ஸ்ருதி வாக்கியம் இருக்கு. இதுக்கு எப்படி அர்த்தம் பண்ணா இது எக்ஸ்ட்ரீம் கேஸ் அப்படி இருக்கும், விசேஷமான விஷயங்கள் இதெல்லாம் ரொம்ப அத்தியதிகமாக அவங்கள பிரீத்தி பண்ணி அத்தியந்த அனுகூலமாக பரமபக்தி உள்ளாள் அவள் பக்கத்திலே அவன் அதிகமாக சீக்கிரமாக அவளுக்கு பலன் கொடுக்கிறான். அத்தனை ஒரு ஆர்த்தி இருந்ததுன்னா உடனே அழிச்சுட்டு விடுறான் பகவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி எப்பவுமே அவனை துவேஷமே பண்ணக்கூடிய ஜனங்களுக்கு அவன் ஷிபாமி அஜஸ்ரம சுராம் ஆசுரீஸ்வேவ யோனிஷுன்னு சொல்ற மாதிரி அவளை வந்து சிக்ஷை கொடுக்கிறான் பகவான். அது விசேஷமான விஷயம். அத்தியதிகமாக அவனை எப்பவுமே தோஷிக்கக்கூடிய ஜனங்களுக்கு வந்து சிக்ஷை கொடுக்கிறான் அவன். அதுல ஒன்னும் விஷயம் அதுல விரோதம் இல்லை. ஏன்னா அந்த அப்படி இருக்கா அதுக்கு அனுகூலமாக பகவான் பண்ண வேண்டியது அவன் சர்வேஸ்வரனான ஒரு, அதனாலதான் அவனுக்கு வைஷமியம் பண்ணக்கூடிய தோஷம் வராது அப்படின்னு சொல்றார். சாமியம் என்னார் அடுத்தது. சௌஹார்தம் சாமியம், சாமியம் என்ன ஜாதி குண விருத்தாதி நிம்னோன்னதத்துவ அநாதரேனா சர்வா சர்வேஷ சர்வைஹி ஆசிரேணியத்துவம் அப்படின்னு சொன்னார். எல்லாரும் ஆசிரியம் பண்ணக்கூடிய சுகிருதம் சர்வபூதானாம் அப்படின்னு சொல்ற மாதிரி அவனுக்கு சர்வசிய சரணம் சுகிருத்து. ஸ்வேதாசுத்தர் உபனிஷத் சொல்றது சர்வசிய சரணம் சுகிருத்து அப்படின்னு. எல்லாருக்கும் அவன் ரக்ஷகன் உபாயனா இருக்கான் சுகிருத். அவன் சமோகம் சர்வபூதேஷு அப்படின்னு சொன்ன மாதிரி சிவரி விஷயத்துல ஆஷ்ரிதாள் விஷயத்திலே அவன் ந ஜாதி ந லிங்கம் வயஹா ந ஜானம் எதுவுமே பார்க்க மாட்டான். ஜாதி குணம் விருத்தம் முதலான நிம்ன உன்னத உன்னதத்துவ அநாதரேன எதுவுமே பார்த்தது இல்லை. ஹனுமார் சொன்னார் விபீஷணனுக்கு, விபீஷண சரணாகதி இல்லை, இவனுக்கு எந்த தோஷமும் கிடையாது, நல்ல குணங்கள் இருக்கு, ஸ்வீகாரம் பண்ணலாம் அப்படின்னார். ராமர் சொன்னார் தோஷங்களே இருக்கட்டும் பரவாயில்லை, தோஷோ எத்யபி தஸ்ய ஸ்யாது சதாமேத அகர்ஹிதம், சரணாகதி பண்ணவனே அவனுக்கு தோஷம் இருந்தாலும் நான் ஸ்வீகாரம் தான் பண்றேன் அப்படின்றான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பகவான் சாமியம் சரணாகதி பண்ணவா சமயத்து விஷயத்துல சமனாக இருக்கான், அவளை எந்த விஷயமான எந்த விசேஷமும் பார்க்க மாட்டான் அப்படின்ட்டு. ஷபரியா பூஜிதா சம்யக்கு ஷபரி, அவளை அவளுக்கு வந்து எப்படி அனுகிரகம் பண்ணான், தன்யோகம் அர்ச்சயிஷ்யாமி இத்தியாக மால்யோபஜீவனா, மால்யோபஜீவனன் அவனுக்கு மாலையை வித்தே அவனுக்கு ஜீவனம் பண்ணக்கூடியவன், அவன் வந்து தன் மாலைகளெல்லாம் பூர்ணமாக கிருஷ்ணனுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டான். இந்த மாதிரி பக்தன் அப்படின்னா பரமபக்தன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, அவனுக்கு கிருஷ்ணனுக்காகவே அவன் விசேஷமாக மாலைகள் எல்லாம் பண்ணி சமர்ப்பணம் பண்றான். திருக்கட்சின்னு போய் அவன் பக்தியை பார்த்து கிருஷ்ணனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக அவனுக்கு அனுகிரகம் பண்றான். அவன் அவனை மால்யோபஜீவனும் அர்ச்சனை பண்ணான், சிவரியும் அர்ச்சனை பண்ணான், சமூகம் சர்வபூதேஷு வித்யாக, அதனால எல்லா பக்கத்திலையும் ஆசிரியாள பக்கத்துல சமனாக இருக்கான் அப்படின்றது. ஸ்வதா ஏதேன ஸ்வதா அபக்ஷபாதித்வம், அவனுக்கு ஒரு பட்சபாத்தமும் கிடையாது. அந்த மாதிரி பக்தி பண்றவாளுக்கு அதுக்கு அனுகுணமாக அனுகிரகம் பண்றான். ஆசிரித்தேஷு யதார்த்தம் ஆதர சம்பாவனா கிரம வைஷமிய ரஹிதத்துவம் சித்தியதி, நாளே அவளுக்கு ஒரு சில விஷயத்துல சில பேருக்கு சம்பாவனம் பண்றது முதலானது அதெல்லாம் சம்பாவனா சா ஆதர யதார்த்தம் ஆதர சம்பாவனா அக்கிரம வைஷமிய ரஹிதத்துவம், சில விஷயத்துல கிரமமே இல்லாது, சில பேருக்கு இவனும் ஆசிரித்தான் அவனும் ஆசிரித்தான் இவனுக்கு அதிகமாக அனுகிரகம் பண்றது கம்மியாக பண்றது அந்த மாதிரி ஒரு அவனுக்கு அக்கிரமமாக பண்றது வைஷமியம் அதெல்லாம் அவனுக்கு கிடையாது, சமனாக இருக்கான் எல்லா விஷயத்திலையும் அப்படின்ட்டு. யதா கர்ம பலதாயினா ஈஸ்வரஸ்யா, எப்படி யாரு எப்படி கர்மம் பண்றாளோ அதுக்கு அனுகுணமாக அவன் பலத்தை கொடுக்கறதுனால ஆசிரியனோபாதிக பக்ஷபாத்தோபி சமத்துவ அவிரோதி அப்படின்னாரு. இங்க ஆசிரியா ஆசிரியன உபாதிக பக்ஷபாத்தம் அப்படின்னாரு, ஆசிரியத்தையே காரணமாக வச்சிருந்து பக்ஷபாத்தமா இருக்கிறது சமத்துவத்துக்கு விரோதி விரோதமானது இல்லை அப்படின்னாரு. ஏன்னா கர்மத்துக்கு அனுகுணமாக பணம் கொடுக்கிறான், ஆசிரியத்தாளுக்கு மாத்திரமே எதுக்கு கொடுக்கும், எல்லாருக்கும் சமூகம் சரூக தேசம்னா எல்லா விஷயத்திலையும் அப்படின்னா ஆசிரியத்தாள் விஷயத்துல சமனாக இருக்கான் அப்படின்றது அவனுக்கு சொல்லப்படுறது, அதுல விரோதம் கிடையாது அப்படின்னு. ஆசிரியன்றதுமே காரணம் அந்த உபாதினாலே பண்ணக்கூடிய அவன் ஆசிரியத்தாள் பக்கத்துல பக்ஷபாதி அப்படின்னு சொல்றது அது விசேஷமாக அனுசந்தானம் பண்ற பகவான் சில இடத்துல காமிக்கிறான் அப்படின்னுட்டு தூத்ய பிரசங்கோத்சுகம் ரங்கராஜஸ்தவத்தில் சொல்றார் பராசர பட்டர். எத் பக்தேஷு அஜலஸ்தலஜம் அப்பி எத் தூத்ய பிரசங்கோத்சுகம், பகவானோட திருவடியே அங்கு ஸ்தோத்திரம் பண்றார், திருவடியை ஸ்தோத்திரம் பண்ணச்சே பகவானோட தத் விஷ்ணோகோ பரமம் பதம் அவதுனஹ மங்களம் எல்லா ஸ்ரீரங்கினோ மங்களம் அப்படின்னு ரங்கநாதனுடைய பாதக தீவிர திருவடிகளை ஸ்தோத்திரம் பண்றாரு. பிருந்தாவன பண்டிதம் ததிரவைஹி தாண்டவம் சிக்ஷிதம் எல் லக்ஷ்மீகர சௌக்கிய சாட்சி ஜலஜ பிரஸ்பர்தம் ஆனர்தியது எத் பக்தேஷு அஜலஸ்தலஜம் சமத்துவம் பண்றது இதுதான், யாரு ஜலத்துல இருக்கா யாரு ஸ்தலத்துல இருக்கா பக்தால பக்கத்தை பாக்குறது இல்லை அஜலஸ்தலஜம் அப்படி. ஆனாலும் தூத்திய பிரசங்கோத்சுகம் பாண்டவாளுக்கு தூதனாக போனானா, நான் பாண்டவ தூதன் போட்டு போட்டு போனப்போ அவனோட திருவடிகள் வேக வேகமா செலிஞ்சுதான், வேகமாக செலிச்சுட்டு இருந்தான், வேகமாக போனானான். இது ஏன்னா தூதனாக இருக்கிறது அவனுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமா, இந்த பக்தாளுக்கு தூதனாக போயிட்டு இருக்கேன், வேகமாக போச்சான் அவன் திருவடிகள். அது அப்ப சொல்ற தூத்திய பிரசங்க உத்சுகம் அப்படின்னு அது பக்ஷபாத்தம் அப்படின்னா அது இல்லை, அத்தியதிகமான பிரீத்தி அவன் விஷயத்துல அவனுக்கு. அதனால மம பிராணாகி பாண்டவாக அப்படின்னு சொல்றான் அவனுக்கு. துரியோதன் ஆத்துல இருக்குல்ல, அப்போ விதுரன் ஆத்துல இருந்தான் இவன் சொல்றான் அப்படி இருக்கு சரியா நீ பண்ணது அப்படின்னு கேட்டா, நீ பாண்டவான் துஷசே ராஜன், துஷதன்யம் நபோக்தவியம், தேசியர்களோட சாப்பாடு சாப்பிடக்கூடாது, பாண்டவான் துஷசே ராஜன், மம பிராணா ஹி பாண்டவாக. பாண்டவாள் என்னோட பிராணம்பா, அவளை துவேஷம் பண்றிய, உன் பக்கத்துல எப்படி எனக்கு துவேஷம் இல்லாம இருக்கிறது அப்படின்னு சொல்றான். இந்த மாதிரி ஒரு பக்ஷபாதம் இருக்கல, அது சமத்துவத்துக்கு விரோதம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. காருண்யம் அப்படின்னு அடுத்தது. அனுதிஷ்டா ச பிரயோஜனாந்தரா பரதுக்க நிராகரணேச்சா. இது சுவாமி தேசிகன் கொடுக்கக்கூடிய ஒரு ரொம்ப பரிபூர்ணமான லட்சணம் காருண்யத்துக்கு. அனுதிஷ்ட சப்பிரயோஜனாந்தரா அப்படின்னார். எந்த ஒரு உத்தேசத்தினாலே எனக்கு பிரயோஜனமானும் என்ற உத்தேசத்தினாலே மற்றவாளுடைய துக்கத்தை நாங்கள் நிராகரணம் பண்ணும் கூடிய இச்சை வந்தா அது காரணிமாறதில்ல, நம்மளோட பிரயோஜனமே உத்தேசம் கிடையாது. அந்த மாதிரி மற்றவாழ துக்கத்தை நிராகரணை பண்ணக்கூடியது, அதுதான் லட்சணம். சுவாமி தேசிகன் சொல்றார் சில லட்சணங்களை சரியில்லை சில பேர் சொல்றது அப்படின்ட்டு. பரதுக்க துக்கத்வாதிக்கம் தோ ந லட்சணம் அவ்வியாப்தேகே அதிவியாப்தேஷ்ட அப்படின்னார். லட்சணத்திலே தோஷம் இருக்கக்கூடாது. அவ்வியாப்தி அதிவியாப்தி அசம்பவம் கூடியது தோஷம் லட்சணத்திலே. அவ்வியாப்தி என்ன, தன்னை உத்திஷ்டமான விஷயத்திலே அது இல்லாத சில பாகத்தில் இல்லாம போறது. அதிவியாப்தி என்ன, அதிகமான விஷயத்திலையும் லட்சணத்துக்கு இன்னும் வெளியில அது வந்து அப்ளை ஆகக்கூடியது. அசம்பவம் என்னைக்குமே முடியாதது அப்படின்னுட்டு. பரதுக்க துக்கத்வாதிகம், பராளோட துக்கம் பார்த்து தானும் துக்கம் பண்றான், அவன் ஆயிரான்னா இவனும் ஆயிரத்து தான் காருண்யம் அப்படின்னு சொன்னா அது காருண்யம் கிடையாது. அது அதனால யாருக்கும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அவன் அழுதான்னா அதை நிராகரணம் பண்றதுக்கு இச்சை வரணும் அப்படின்னா நிராகரணம் பண்ணுறான். இச்சையன்னா இச்சாயாக இஷ்யமான பிரதானத்துவா பாஷிக்காரர் சொன்ன மாதிரி வரும், இச்சை மாத்திரம் கிடையாது. நிராகரணேச்சான்னா நிராகரணம் பண்றான் பகவான். பரதுக்க நிராகரணேச்சா எப்படின்னா அனுதிஷ்ட பிரயோஜனாந்தர. அவள் துக்கம் வந்ததுன்னா தானும் துக்கப்படுறது வந்து அது இல்லை காருண்யம் அப்படின்றது. அது சில பேர் அப்படியாது அர்த்தம் பண்றா அது சரியில்லை அப்படின்னு சொல்றார் காருண்யத்துக்கு. சர்வ பிரசாசித்து சாபராத நிகிரஹாபி சாஸ்திர சித்தத்வாத்து. எல்லாம் பிரசாசனம் பண்றவன் பிரசாசித்தாரம் சர்வேஷாம் பகவானுக்கு அபராதம் பண்றவாளோட நிகிரகம் பண்றது சாஸ்திர சித்தமா இருக்கு. ஏன்னா அவன் பக்ஷபாதம் தெரியாதவன் அவனுக்கு. அதனால தது அவிரோதேன காருண்யம் நியந்தவியம் லோகேபி ததைவ அவ்யுத்பத்தே. காரணத்துக்கு அந்த மாதிரி விரோதம் இல்லாத மாதிரி நாங்கள் நியமிக்கணும் அர்த்தத்தை. இல்லைன்னா விரோதமாறுது லோகத்திலையும். அதே மாதிரிதான் அபராதம் பண்றவா பக்கத்துல நிகிரகம் பண்றதா அவனுக்கு குணமே ஆறுது. அது சாஸ்திரத்துல சித்தமா இருக்கு. சர்வேஸ்வரனானவன் சர்வ பிரசாசித்தான்னாலே காருண்யத்தை விஷயத்தை சொன்னார். பகவானுடைய காருண்யம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய காருண்யம் அப்படின்னுட்டு. மாதுரியம் அப்படின்னா கீரவது உபாய பாவேபி சுவாதுத்வம் அப்படின்னார். இது மாதுரியமுக்கும் எத்தனை அற்புதமாக சொல்றார். மார்தவம் மாதுரியம், மாதுரியம் அப்படின்னா நாங்கள் ஆஸ்வாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப மதுரமாக இருக்கு கீரம் அப்படின்னு சொல்ற மாதிரி. இந்த எது இந்த விஷயத்துல இந்த மாதுரியம் பகவானுடைய குணம் நமக்கு தெரிஞ்சு வருதுன்னா அவனை விஷயத்தை நாங்கள் சிந்தனை பண்றதே நமக்கு ரொம்ப சுவாதுவாக இருக்கிறதாம். அது சொல்றார் உபாய பாவே அப்படின்னா பகவானுடைய பக்தி யோகம் பண்ணக்கூடிய சமயத்தில், பகவானுடைய தியானம் பண்ணக்கூடிய சமயத்தில், நினைக்கக்கூடிய சமயத்தில், அவனோட பிரபத்தி பண்ணக்கூடிய சமயத்தில் ரொம்ப சுவாதுவாக இருக்கிறது நமக்கு, ரொம்ப பிரியமாக நம்ம போக்கியமாக இருக்கிறது உபாயமே அப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்றார். அதில் பக்தி யோகத்தில் கீதையில அற்புதமாக சொல்றார். அது ரொம்ப ரொம்ப போக்கியமாக இருக்கு இது உபாயத்திலேயே அப்படின்னு சொல்ற மாதிரி. மாதுரியம் பரம் இத்தியாதிஷு உக்தம். மாதுரியம் சிரேஷ்டமான ரொம்ப மதுரமாக இருக்கு அப்படின்னு சிரேஷ்டமாக மாதுரியம் அவனுடைய ஆசைக்கு இது வந்து அப்படின்னு சொல்லப்படுறது. அது துவேஷவதாம் ஜிகாம்சிதானாம் அப்படி திருஷ்டி சித்தாபகாரித்வேன ரசாவகத்வம் வா அப்படின்னாரு. இவருக்கு திருஷ்டி சித்தாபகாரணம் துவேஷம் பண்றவாழ் சமய விஷயத்திலையும் கூட அவருடைய மனசெல்லாம் அபகாரம் பண்ணுடுறானா இவன். திருஷ்டி சித்த அபகாரித்வேனா அவனுக்கு இவனையே பார்க்கணும்னு நினைக்கிறது. சூர்பனுக்கா போய் ராமனோட 14,000 ராட்சசாலை துவம்சம் பண்ணாலும் ராவணன் விஷயம் யாரு ராமன் எப்படி இருக்கான் என்ன எல்லாம் சொன்னப்போ கமலபத்ராக்கியாக முதலானதெல்லாம் அவனுடைய வர்ணனை பண்றா சௌந்தரியத்தை. ராமனோட கரதூஷண பக்கத்திலயோ அதே கரணு பக்கத்திலயோ அதையே சொல்றா போய் ராமனுடைய சௌந்தரியத்தையே அங்கே அவளுக்கு முதல்ல வருது. அதுதான் யாரு துவேஷம் பண்றாளோ இல்ல இவனு ஹனனும் பண்றோ இச்சை பண்றாளோ அவளும் கூட இவனுடைய மனசை அபகாரம் பண்றான். அவளுடைய மனசு திருஷ்டி சித்தாபகாரித்வேன ரசாவகத்வம் அப்படின்னு ஆனந்தத்தையே உண்டு பண்றவன். ஏன்னா சிசுபாலசிய தியாதிருஷி சர்மதசா அனன்ய மனசாம் மச்சித்தா மக்கத பிராணாக இத்தியாதி உக்தாவஸ்தாச்சு. அவனுக்கு சிசுபாலனுக்கு அப்படி வந்ததுன்னு சொல்றார். சர்மதசையில கூட அவனுக்கு அப்படி இருந்தது. பகவானோட அவனோட நாமங்களே சொல்லி சொல்லி சொல்லி மோட்சத்துக்கு போனான். நூறு நூறு விஷயத்துல அவனுடைய பகவானோட நாமத்தை சொல்ற மாதிரி பண்ணி அவனுக்கு அந்த மாதிரி ஒரு பாவனை வந்து கொடுத்து கடைசியில அனன்ய மனசாம் மச்சித்தாக மத்யத பிராணாக சொல்ற மாதிரி போதையந்த பரஸ்பரம் கதையந்தமாம் நித்தியம் துஷ்யந்தி த ரமந்தி ச சொல்ற வாழ்க்கும் ஒரு ஆனந்தம், கேட்கிற வாழ்க்கு இன்னொரு ஆனந்தம். எல்லாம் அவளுக்கு துஷ்யந்தி ச ரமந்தி ச அப்படின்னார். அவனுக்கு ஒரு சந்தோஷம், அவனுக்கு ஒரு சந்தோஷம், வேற வேற விதமான சந்தோஷங்கள் சொல்ற வாழும் கதையும் தச்சா போ இதெல்லாம் சொல்ற பேர் கேட்கிறா, சொல்ற பேர் சொல்றார். எல்லாருக்குமே விதவிதமான சந்தோஷம் உண்டு பண்ணக்கூடியது அவனுடைய மாதுரிய பிரயுக்தமான திவ்யமான அவனோட குணம் அப்படின்னு சொல்றது. வதோத்யோக பிரதர்ஷனேபி சௌமியத்துவம் யாரா ஹனனும் பண்ணோம் சமாரம் பண்ணோம்னு வரக்கூடிய சமயத்திலேயே ரொம்ப ரொம்ப சௌமியமா இருக்கக்கூடிய பகவானுடைய ஸ்வரூபம் அது பக்தாளுக்கு நல்லா தெரியறது. மத்தவாளுக்கு பயம் அல்ல பக்தாளுக்கு. ஏகேகி புல்லாம் புஜபத்ர நேத்ரா பீஷ்மர் சொல்லக்கூடிய வாக்கியம். பீஷ்மர் இவனை தடுக்க முடியாது. அவருடைய பராக்கிரமத்தை பார்த்து அவர் வந்து யுத்தம் பண்ணிட்டு இருந்த கௌசலத்தை பார்த்து இவருக்கு கிருஷ்ணனுக்கு தடுக்க முடியல. எப்படி ஆனா இவன் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி தன்னை பிரதிஜையே விட்டுட்டான் பகவான். சத்திய பராக்கிரமஹான்னு அவனுக்கு சொல்றார் பகவானுக்கு சொல்லிச்சு. கோவிந்தராஜியம் வந்து ஸ்ரீமத் ராமாயணத்து வியாக்கியானம் அற்புதமான வியாக்கியானம் கோவிந்தராஜர் பண்ணிருக்கிறது. அதுல சொல்றார் அவர் சொல்றார் அகம் தேத்மி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம் வசிஷ்டோபி இதெல்லாம் சொல்லிச்சு. ஏச்சே ஏச்சேவே முனேஹா தபதிஸ்திதாஹா அப்படின்னு சொல்லப்போ சத்திய பராக்கிரமஹாக்கு மூணு அர்த்தம் சொல்றாரு. சத்தியமான பராக்கிரமம் உள்ளவன் சத்திய பராக்கிரமஹா, சத்திய அபராக்கிரமஹ, சத்தியபர அக்கிரமஹ, மூணு அர்த்தம் சொல்றாரு. சத்தியபர அக்கிரமஹான்றது பீஷ்மர் விஷயத்துல சத்தியபராள் பக்கத்துல இவன் கிரமத்தையே பதிலாய் சொல்றான். தன்ன பிரதிஜையை விட்டான் பீஷ்மனோட பிரதிஜையை நிஜம் பண்றதுக்காக தன்னோட பிரதிஜையை விட்டான் பகவான். அவர் சொன்னாரு ஆயுதம் நீ எடுக்கிற மாதிரி நான் பண்றேன் பாரு அப்படின்னாரு. நான் ஆயுதமே எடுக்க மாட்டேன் தான் கிருஷ்ணன். அவரோட பராக்கிரமம் பார்த்து எனக்கு முடியல பக்தாளுக்கு இந்த மாதிரி கஷ்டமே ஆயிருக்கே அப்படின்னு அர்ஜுனனுக்கு பார்த்து ஆயுதத்தை எடுத்துட்டான். ஆனா அவனோட அங்கே பாகவதத்துல அற்புதமான வர்ணனை அதுல எல்லாம் பூமியெல்லாம் நடுங்கிற மாதிரி ரதத்துல இருந்து தூங்கி ஓடி வந்தான் கிருஷ்ணன் சங்க சக்கரனை அடுத்து. அவனுடைய வஸ்திரம் எல்லாம் அங்க வஸ்திரம் எல்லாம் போயிட்டு காத்துல பின்னாடி போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி வேகமாக வந்தான். பிருத்திவியெல்லாம் நான் நாசம் பண்ணுறேன்ங்கிற மாதிரி வேகத்தினாலே வந்தானாம். பீஷ்மனுக்கு ஒரு பயமும் உண்டா இல்லையா? அவருக்கு ரொம்ப ஆனந்தமாயி ஆயுதங்கள் எல்லாம் விட்டு ஏகி ஏகி புல்லா அம்புஜ பத்திர நேத்திர அவனோட அற்புதமான நேத்திர சௌந்தர்யம் பார்த்துட்டு இருந்தார். அவர் இந்த மாதிரி ஒரு நேத்திர சௌந்தர்யத்தோட வந்து வா வா நீ என்னை சமாரம் பண்ணு அப்படி என்ன சுவாகத்தம் பண்றாரு பீஷ்மர். அந்த மாதிரி வதோத்யோக பிரதர்ஷனேபி அவனை சமாரம் பண்ணோன்னு வந்தான் கோபத்தோட. ஆனா அவனோட நேத்திரங்களை அழக பார்த்து பீஷ்மர் ரொம்ப ஆனந்தமாக நமஸ்காரம் பண்றார், அவனுக்கு சாகதம் பண்றார். அது இவனுடைய மாதுரியம் கூடிய ஒரு மகாகுணம் பகவானுக்கு. அந்த மாதிரி குணத்தை உள்ளவன் காம்பீரியம் பக்தானுகிரக வதான்யத்வாதேஹே அனுகூல அனு பதான்யத்வாதேஹே ஆமூலத துரவகாகத்வம் அப்படின்னு பக்தானுகிரக வதான்யத்வாதேஹே வதான்யத்வம் அப்படின்னு சுவாமி தேசிகன் பலிக்கு ஒரு டைட்டில் கொடுத்தார். வதான்யதானவ யசோன் அசீர தாட்டி பட அப்படின்னு வதான்ய தானவன் அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுக்கிறார் பலி சக்கரவர்த்திக்கு. எந்த தானம் யாருன்னு எடுத்துட்டான்னா வேற என்னவனு கேளு, வேற வதான்யா வதான்யா அப்படின்னு சொல்லுவார், வேற என்னவனு கேளு வேற என்னவனு கேளு அப்படின்னு சொல்லுவானாம். அதுக்கே அவனுக்கு வதான்ய தானவன் அவருடைய டைட்டில். பகவானுக்கு சொல்றாரு, உபய விபூதி பரிமண்டித சுவாத்ம விஸ்வானந்த மகாவதான்யேனா அப்படின்னு சொல்றாரு. நிச்சய பரீட்சையில் சொல்லுச்சே, உபய விபூதி பரிமண்டிதா, உபய விபூதினாலே அலங்கிருத்தனான பகவான் அது ரெண்டையும் கொடுத்து சுவாத்ம விஸ்ரானந்த தன்னையும் கொடுத்து விடுறான் ஆஸ்வாயனுக்கு. அந்த மாதிரி இவனுக்கு மகாவதான்யன், அந்த வதான்யத்துவம் வதான்யத்துவம் வரக்கூடிய சமயத்தில் பக்தாவோட அனுகிரகம் பண்ணச்சே இவன் எல்லாமே கொடுத்தாலும் ஒன்றுமே கொடுக்கலையான்னு கூடிய பாவனை அவனுக்கு இருக்கிறது. அதை யாரும் நினைக்க முடியாது. அது உன்னோட காம்பீரியம்னா ஆழம், காம்பீரியம்னா இதோட ஆழம் எத்தனை ஆழமாக இருக்கு அதுன்னு சமுத்திரத்தோட காம்பீரியம்னு சொல்றோம், சமுத்திரம் அது சொல்ற மாதிரி அதோட டெப்த் யாருமே நினைச்சு பார்க்க முடியாது. துரவகாகத்துவம் யாரும் நினைச்சு பார்க்க முடியாது. ஆஷ்ரித அபராதேஷு பிரதிகிரஹீத்ர நிகர்ஷாதிஷுச்ச சதோபி ஸ்வஜானசிய கோபனேன துர்ஞானத்துவம் வா. ஆஷிதாவுடைய அபராதத்தை பிரதிகிரகம் பிரதிகிரகித்ரு நிபக நிகர்ஷாதிஷுச்சா பிரதிகிரகிதான வான்கோரவன், அவன் ரொம்ப கீழ்பட்டவன். அவனோட இடத்துக்கு வச்சு அவன் நிகர்ஷம் எல்லாம் இருந்தாலும் கூட ஸ்வஜானசிய கோபனேன துர்ஞானத்துவம் வா, அவனுக்கு அது தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி இருக்கிறான். கோபனம்னா ரக்ஷணம் பண்றது, மறக்கிறது அப்படின்னு அர்த்தம், மறைச்சு விடுறான். கோபனேன தன்னோட ஞானத்தை மறைச்சுண்டு வந்து தெரியாத மாதிரி இருக்கான் துர்ஞானத்துவம். அதுதான் அவனுடைய காம்பீரியம். எல்லாருக்கும் தானம் பண்ணிச்சே எத்தனை அற்புதமான பக்தாளுக்கு அனுகிரகம் பண்றான், அது எத்தனை பண்றான்னு நமக்கு நினைக்க முடியாது. அதே மாதிரி யாரான தானம் வாழ்ந்தவா ரொம்ப கீழ்பட்டவாள் ஆயிருந்தாலும் அது பார்க்காம இருக்கிறான் பகவான். அதையும் நாம் எங்களால நினைச்சு பார்க்க முடியாது. ஆஷிதாவுடைய அபராதம் இருக்குச்சியும் கூட அவன் எப்படி இருக்கான் தனக்கு தெரிஞ்சாலும் மறைச்சுட்டு இருக்கிறானோ பகவான் ஆஷிதாவுடைய விஷயத்துல. இதெல்லாம் சொல்லக்கூடிய சமயத்துல அது எப்படின்னு நினைக்க முடியாது. அது அபிப்பிராயணி சர்வஜ்ஞாபி அவிஜ்ஞாதிருத்துவோக்தி அவிஜ்ஞாதா அப்படின்னு சாஸ்திரநாமத்துல ஒரு பேர் நாமதேயம் பகவானுக்கு அவிஜ்ஞாதா. அவிஜாதா அப்படின்னா என்னன்னா இந்த காம்பீரியத்தை யாரும் நினைச்சு முடிக்கும் நினைக்க முடியாது. சர்வஜ்ஞனே ஆயிருந்தாலும் கூட தெரியாத மாதிரி இருக்கிறான் அப்படின்னு சொல்றது. பாஷிதாருடைய அபராதத்துல அவனுக்கு தெரியாத மாதிரி இருந்தான்னா அப்படியா அவிஜாத்ரு அப்படின்னு சொல்றது. அவன் சொல்றான், துராச்சாரோப்பி துராச்சாரன் ஆயிருந்தாலும் அவனே என்னோட பக்தி என்னோட ஆசிரியம் பண்ணிட்டான் அப்படின்னா அவனுக்கு அவன் எல்லாரும் சம்மானம் பண்ணணும் அப்படின்னு சொல்றார். பகுமந்தவிய மந்தவியா அப்படின்னு சொல்றார். சன் மௌமந்தவியா பகுமானம் பண்ணணும் அவனுக்கு அப்படின்னு கீதையில சொல்ற மாதிரி. துராச்சாரி துராச்சாரியா இருக்கலாம் முதல்ல, என்ன ஆசிரியம் பண்ணிட்டான் அப்படின்னா அவனுக்கு எல்லா தோஷங்களும் க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா அப்படின்னு சொன்னான். சீக்கிரமே தர்மாத்மா ஆயிடுறான். அவனுடைய அந்த குணத்தை யாருன்னு நினைச்சு பார்க்க முடியாது. அத்தனை ஆழமான கம்பீரமான அவனுடைய குணம் அவுதா காம்பீரியம் அப்படின்றது. ஔதாரியம் அப்படின்னா ஔதாரியம் ஔதாரியம் அப்படின்றது பாத்திர லாகவம் தேய கௌரவம் அநாதிருத்தியா தாய விபாக நியாயேனா பிரபத்தி தாய விபாக நியாயேனா பிரத்யுபகாராதி நிரபேக்ஷம் விதரண ரசிகத்துவம் பிரபூதம் தத்வாபி அதிருப்தத்துவம் ச. இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக சொல்றார். அத்தையேவ ஆகிய அர்த்தினா சர்வான ஸ்வயம் உதாரானாக, ரொம்ப அற்புதமாக சொல்றா. உதாரியம் பண்றது உதார பாவம் அப்படின்னா என்னன்னா பாத்திரராகவம் தேய கௌரவம் ச அநாதிருத்தியா அப்படி என்ன சொல்றாரு. பாத்திராள் இருந்தா யாருக்கு கொடுக்குறாளோ அவன் ரொம்ப லகுவான், ரொம்ப சின்ன சின்ன மனுஷனா இருக்கலாம். தேயம்னா எது இப்ப கொடுக்கப்படுறதோ அந்த வஸ்து அது ரொம்ப பெருசுது. ரொம்ப கீழ்பட்ட ஜந்துகளுக்கும் கூட அத்தியுஷ்கிருஷ்டமான பலத்தை கொடுக்கறான் பகவான். ஒரு காக்காசுரம் வந்து அவன் காலில் விழுந்தான், அப்புறம் எல்லா மூணு லோகமும் சுத்தன் வந்தான், வந்து இவன் காலில் வேறான் தமையவ சரணங்கதா அப்படின்னு சொன்னான். அவனுக்கே சரணாகதி பண்ணான். அது அவனுக்கு ஒரு கொடுக்கக்கூடிய பலம் என்ன, அவனுக்கு லாகவம் ரொம்ப கீழ்பட்டது, ஆனா அவன் கொடுத்த பலம் என்ன, அவன் வதார்ஹமபிகா குட்ஸ்தா கிருபையா பரியபாலயதி, வதாரமானாலும் சரணாகதி பண்ணானே, அவனுக்கு ஒரு லகு தண்டனை கொடுத்து ரட்சணை பண்றான் அவனை. அந்த மாதிரி தேயம்னு கொடுக்கக்கூடியது கௌரவம் ரொம்ப பெரிய விஷயம். இவன் வந்து ஒரு பணம் கேட்கிறான் பகவான் பத்தி, பக்கத்துல பக்தி பண்ணி ஆர்த்தம் ஜிக்யாசு அர்த்தார்த்தி இவெல்லாம் இருக்கு. அர்த்தார்த்தி வந்து பணம் வேணும்னு கேட்டான், அவன் யாரே இருக்கலாம் பக்தியால கேட்டான், பக்தி பண்ணி கொடுக்கறது என்னன்னா சதுர்முக பிரம்மாவோட 100 மனுக்கு அவனுக்கு ஐஸ்வர்யம் வர மாதிரி அனுகிரகம் பண்றான் பகவான். தேயம் கொடுக்க வேண்டியும் எத்தனை பெருசது கௌரவம், ரொம்ப குருவானது, பெருசானது, உத்கிருஷ்டமானது. இதெல்லாம் பார்க்காமல் இது தன்னோட மகிமை இருந்தாலும் அங்கே தாய விபாகன்யாயேனா அப்படின்னாரு. தாய பாகம் அப்படின்னா ஒரு அப்பாவோட ஆஸ்தி பிள்ளைக்கு வருதே, அந்த மாதிரி பசங்களுக்கு எல்லாம் அவன் வந்து விவாகம் பண்ணி கொடுக்கிறானே, ஒரு பிதா ஆனவன். அந்த மாதிரி இவெல்லாம் என்னோட பசங்கள் இவாளுக்கு எல்லாம் நான் வந்து விவாகம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன், என்னோட ஆஸ்தி அவ்வளவுதான். அவளுக்கு அது சுவத்த சித்தமான தாயபாகம் இருக்கு இருக்கு. பிராப்தி தாயதன கிரமாதி சுனகா பிராப்தா ஸ்வத சூரியவத்து அப்படின்னு தேசிக்கிறது சொல்றாரு. தாயதன கிரமாத்து அப்படி என்னாரு, ஸ்வதா சூரியவத்து பிராப்தா சித்த நித்திய சூரியன் மாதிரி எனக்கும் அது பிராப்தியா இருக்கு, உன்னோட ஆஸ்தியில பங்கு எனக்கும் இருக்கு, நானும் உனக்கு பிள்ளைதான் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி பிரத்யுபகாராதி நிரபேட்சம், ஒரு உபகாரத்தை அபேட்சை பண்ணாமல் விதரண ரசிகத்துவம் கொடுக்கறதுல ரொம்ப ஆனந்தமா அவனுக்கு. அதே மாதிரி பிரபூதம் தத்துவாபி அதிருப்தத்துவம், எத்தனை கொடுத்தாலும் திருப்தி இருக்காது அவனுக்கு அப்படின்னு சொல்றார். தாயார் விஷயத்துல சொல்லத்தையும் ஸ்ரீகுணரத்ன கோஷத்துல பட்டர் வந்து அற்புதமாக ஸ்தோத்திரம் பண்றாரு. அவன் ஒரு அஞ்சலி பண்ணுட்டானே அவனுக்கு, துவம் லஜ்ஜசே கதையா கோயம் உதார பாவா, அவனுக்கு ஒண்ணுமே நானு அஸ்மைன கிஞ்சித் உச்சிதம் கிருத்தமதி அம்பா, துவம் லஜ்ஜசே ரொம்ப வெக்கப்படுறாளாம் தாயார், ஒரு அஞ்சலி பண்ணுட்டானே இவனுக்கு உச்சிதமானது எதுவுமே கொடுக்கலையே நான், கிஞ்சித் உச்சிதம் கிருதம் இது லஜ்ஜசே வெக்கப்படுறியே, இது என்ன உதார பாவம் உன்னுடைய ஔதாரியம் அப்படின்றது, ஔதாரியம் அப்படின்னு சொல்றார். இப்படி தாயார் விஷயத்திலையும் அது சொன்னார். பிரபூதம் தத்துவாப்பி அத்திருத்தம், அதனாலேயே யார் தானத்தை ஸ்வீகாரம் பண்ணாலும் அவாளையே உதாரின்னு பகவான் சொல்றான். உதாரா சர்வையே வைத்தே அப்படின்னார். இவ எல்லாமே ஜனா சுகத்தினோர்ஜினா சதுர்விதா பஜந்தே மாம் உதாராக சர்வையே வைத்தே, இவெல்லாம் ரொம்ப உதாரப்பா அப்படின்னா, கொடுத்து வந்தானே உதாரி, வாழ்ந்தவன் எப்படி உதாரியாக முடியும்? என்னோட ஔதாரியத்தை பிரகாசப்படுத்தின பாஷ்யக்காரர் வியாக்கியானத்தில் சொல்றார். அதுல கீதா பாஷ்யத்துல என்னோட ஔதாரியத்தை இவ பிரகாசம் படுத்தினாள் லோகத்துக்கு எல்லாம், அதனாலே அவளே உதாராள் அப்படி என்ன சொல்றான் அப்படி என்னட்டு அர்த்தினா சர்வான் ஸ்வயம் உதாரானாக, கேட்கிறவாளே பிரார்த்தனை பண்றவாளே உதாராள் அப்படின்னு சொன்னாலும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பகவானுடைய ஔதாரியம். சாதுரியம் ரக்ஷணீயேஷு ஜனயன் பிரத்யம் ததா அப்படின்னு, ஜனயன் பிரத்யம் ததா, இவனுக்கு அவனுக்கு சுக்ரீவனுக்கு சொல்றார் ராமர் விஷயத்துல, சுக்ரீவ சங்கித ஸ்யாசி நித்யம் வீரியேண ராகவே, எப்போ பார்த்தாலும் அவன் சங்கி அவனுக்கு வாலியை வதை பண்ண முடியுமா, இவனுக்கு அந்த சக்தி இருக்கா இருக்கா அப்படின்னு இவனுக்கு சந்தேகமா சுக்ரீவனுக்கு. நித்யம் வீரியேண ராகவே சங்கித ஸ்யாசி, சுக்ரீவனுக்கு சங்கே. அதனாலே அன்வார் சொன்னாரு, எதுக்கும் கேட்டுவிடு நீ ராமரே சொல்லுடு, மித்ரபாவம் மித்ரனா ஆச்சு அவனுக்கு சொல்லுடு அப்படி என்னாரு. சொன்னா எப்படி ராலிக்கு இந்த மாதிரி எல்லாம் பராக்கிரமம் பா, எனக்கு இந்த சந்தேகம் இருக்கு, எப்படி நீ அவனு இது பண்றேன் அப்படின்னு அப்படி என்னாரு. அப்போ அவனுக்கு அந்த கங்காள கூட்டத்தை இது பண்ணியும் துந்துபி இது, அதே மாதிரி சப்த சால விருட்சங்கள் அது மஞ்சள் பண்ணி காமிச்சார். ஜனயன் பிரத்யம் ததா, அவனுக்கு ஆஸ்வாசனை உண்டு பண்ணார், நான் எனக்கு அந்த சக்தி இருக்கு, நீ ஒன்னும் சந்தேகப்படுவானா அப்படின்னு சொல்றாரு. விபீஷண வரிச்சு அதே சமயத்துல விபீஷணனுக்கும் சுக்ரீவனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சுவாமி தேசிகன் காமிக்கிறார் ராமாயணத்தில். அபய பிரதான சாரம் கூடிய வியாக்கியானத்துல விபீஷணனுக்கு எந்த மாதிரி ஒரு மகாவிஸ்வாசம் இருந்தது அப்படின்னா, அந்த காலம் வந்து இது காலமும் இல்லை தேசமும் இல்லை அப்படின்னு சொன்னார். ஜாம்பவான் சொல்லுச்சு, இது சரியான தேசமும் இல்லை காலமும் இல்லை, இங்க வந்து சரணாகதி பண்ணா ஒரு சத்ரு பட்சத்துல யுத்தத்துக்கு வந்துட்டு இருப்போம், சமுத்திரத்தில் சமய கிட்ட வந்துட்டு இருக்கோம் நாங்கள். அதே மாதிரி ராவணனே தியாகம் பண்ணி வந்தான், இன்னும் யுத்தம் எல்லாம் ஆரம்பிக்கணும், இந்த சமயத்துல விட்டு வந்தான், சரியான காலமும் இல்லை தேசமும் இல்லைன்னா சயேஷ காலஹா தேச, இதுதான் சரியான காலம் தேசம், இதுதான் சரியான காலம் தேசம்னு சொன்னாரு ஹனுமார். இதுதான் இப்படிதான் இந்த மாதிரி சமயத்துல தான் வர வேண்டியது அப்படின்னு சொன்ன. அப்போ ராமர் சொல்றாராம், அவனுக்கு சரணாகதி கொடுத்தாருதும் தத்தமசிய அபயம் சொல்றாரு, சுக்ரீவன் மாதிரி விபீஷணனும் என்ன சந்தேகப்பட்டிருந்தா ராவணன் பட்ட பராக்கிரம நானும் காமிக்க வேண்டியிருக்கோம் அவனுக்கு, அந்த எல்லாம் போய் கைலாச பர்வதத்தை எல்லாம் எடுத்தான் ராவணன், கைலாச பர்வதத்தை எடுத்து தன் தலைகள் எல்லாம் ஹோமம் பண்ணி அவன் சிவன் கிட்ட வரங்கள் எல்லாம் வாழ்ந்து வந்தான் ராவணன், அதெல்லாம் பண்ணி காமிக்க வேண்டியிருக்கணும் அவனுக்கு பாரு எந்த மாதிரி விசுவாசம், இன்னுமே ஒண்ணுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாம அந்த விசுவாசத்தோட வந்து சரணாகதி பண்ணான். சுக்ரீவன் அப்படி இல்லை, சரணாகதி அவன் மித்ருபாவம் மித்திரனாக சீக்காரம் பண்ணி ஆர்த்தனும் சங்கேதம் பண்ணிருந்தான். ஆனாலும் பகவான் என்ன பண்ணான், ஏன்னா அவனுக்கும் கூட விசுவாசம் உண்டு பண்ணான், அவனுடைய பராக்கிரமத்தை காமிச்சு விசுவாசத்தை உண்டு பண்ணான். ஜனயன் பிரத்யம் ததா இத்தியாதி பிரசித்தம் அதிசங்கா சமண தோஷ கோபநாதி ரூப ரூபம் அப்படியே ரூபம் அஜடக்கிரியத்துவம் அப்படின்னாரு. இது அஜடக்கிரியத்துவம் நால இது ஞானத்தினாலே பண்ணக்கூடியது, இது வந்து பண்ணக்கூடியன்னா விஷயம் அப்படின்னா கோபனம், கோபனம் எல்லாம் மறக்கிறது மறக்கிறது தெரியாம இருக்கக்கூடியது. சங்கா சமண தோஷ கோபனம், நீ ஒன்றும் தோஷம் இதுல ஒன்றும் தோஷம் இல்லைப்பா, நீ கேட்டது சரியாதான் இருக்கு, அதுல ஒன்றும் தப்பில்லை, என்னோட பராக்கிரமத்தை நீ பார்க்கணும்னு கேட்டிய, ஒரு தோஷமும் கிடையாது. சங்காசமனம் அந்த அவனோட ஆசங்கைகள் எல்லாம் பூர்ணமாக நாசம் பண்ணி இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பிரசித்தமாக இருக்கக்கூடியது அதிசங்கே பண்ணாவும் அந்த விஷயத்திலையும் கூட விசுவாசத்தை உண்டு பண்ணி அவளை ஆஸ்வாசனை பண்ணி சுவீகாரம் பண்றான் பகவான் அப்படின்றது அது வந்து சொல்லப்பட்டது. ஏனா விபீஷண சுமுகாதிஷு சொல்றாரு இங்க தேசிகன், விருத்தானபி அனுகூலயதி, விருத்தாளம் கூட அனுகூலமாக மாதிரி பண்றான், சுமுகன் முதலானவன் விருத்தா இருந்தாலும் கூட சுபாஸ்ரய சுபாஸ்ரய ஸ்வாகார பிரதர்சனாதி அயத்னோப அயத்னோப அயத்னோப அயத்னோபாயைஹி விஷய வைராகியாதிக்கம் ஜனயதி அப்படி என்னார். சுமுகன் அப்படின்றது ஒரு சர்ப்பம், அது வந்து கருடன் அவனை வந்து அவன் சுமுகம் வந்து இவனோட சிம்மாதனத்துக்கு வந்து கட்டுன்னு கொடுத்தான், கீழே வந்து சுத்தம் கொடுத்து அந்த பாம்பு, அது அதுதான் நினைக்கிறேன் சுமுகன் அப்படின்றது. அப்போ கருடன் வந்து கேட்கிறான், என்னோட ஆகாரம் இது, நீ இப்படி ரட்சணை பண்ற சரியா, எனக்கு உடணும் இது, நான் இதை சாப்பிடணும் அப்படின்றான், என்னை வந்து ஆசிரியச்சு கொடுத்து நீ அதை தொட முடியாது அப்படின்றான் பகவான். அந்த மாதிரி ஆசிரியம் கொடுக்கறது விபீஷணம் சுமுகம் இல்லாமல் விருத்தவானால கூட அனுகூலயதி அனுகூலமா இருக்கிற மாதிரி பண்றான். விபீஷணம் வந்து சாட்சாத் சத்ருவோட தம்பி, அவனும் வந்து ராமரையே ஆசிரியம் பண்ற மாதிரி பண்ணான். சுபாஸ்ரய சுவாக்கார பிரதர்சனாதி, தன்னோட ஆக்காரத்தை எல்லாம் பிரதர்சனம் பண்றதே முதலானதுனாலே அயத்னோபாயைஹி விஷய வைராகியாதிக்கம் ஜனயதி, ஒரு உபாயமும் இல்லாம தன்னோட ரூபத்தை காமிச்சாலே போறோம் அவளுக்கு எல்லாம் எல்லாம் போயிடுறது, விஜய வைராகியம் எல்லாம் உண்டாடுறது, அதெல்லாம் சொல்றான். உபாயமே பண்ணாமே காமிச்சு கொடுத்து அவன ரூபத்தை பானாட்டு பார்த்தாலே போறோம். ஜராசந்தத்தோட வதத்துல வருது ஸ்ரீபத் பாகவதத்துல, அவன் எத்தனையோ 10,000 ஜனங்களை வந்து மகாராஜாவை எல்லாம் வந்து பந்தவன் பண்ணி வச்சிருந்தான் அவன் ஜராசந்தன். அந்த மாதிரி அவ எல்லாம் ஜராசந்தம் அதே பண்ணி எல்லாரையும் அவன் சிரம நிலையிலேருந்து விடுதலை அவளுக்கு எல்லாம், அவ எல்லாம் வந்தா எத்தனை ஒரு ஸ்திதி பாகவதத்துல அனுபவம் அங்கே இது எக்ஸ்பிளைன் பண்றாரு சுக்கர், எத்தனை ஸ்திதியில இருந்தார் அவரு அப்படி என்ன. அந்த மகாராஜாவில எல்லாம் சாப்பாடு இல்லாம தண்ணி தீர்த்தம் இல்லாம ரொம்ப கஷ்டத்தான ஸ்திதியில இருந்தா என்ன பிராணம் போற மாதிரி அந்த ஸ்திதியில இருந்தாலும் அவெல்லாம் வந்து பகவானை பார்த்தார், இவனோட அற்புதமான பூஷணங்கள் என்ன ரூபம் என்ன இதெல்லாம் எல்லாம் பார்த்தார். பார்த்த உடனே அவன் எல்லா சர்வாங்கத்திலையும் பகவானை அனுபவிக்கக்கூடிய ஒரு ஸ்திதி அவளுக்கு ஏற்பட்டது அப்படின்னு சொல்ற. அவளுக்கு எல்லாம் சொல்றா, நீங்கள் எல்லாம் இனிமே போய் உங்க ராஜ்யத்துல இருக்கலாம், இல்லையா உனக்கு தான் கைங்கரிய பண்ற இருக்கணும், நான் பன்னெண்டு இருக்கணும்னு ஆசையா இருந்து நமக்கு அந்த ஸ்திதியிலும் அவா இவா திகந்திவா பார்த்து அவனையே அவனையே ஆசாதம் பண்ணும், அவனையே பரவணும், அவனையே அனுபவிக்கணும், அந்த மாதிரி ஒரு அனுபவம் உண்டாருது அவளுக்கு எல்லாம் கிருஷ்ணனை பார்த்த உடனே வந்து பாகவதத்தில் சொல்லப்படுறது. அந்த மாதிரி தன்னோட விக்கிரகத்தை அவன் காமிச்சாலே சுபாஷயத்தை போறோம். இந்த ஆகார பிரதர்சனத்தினாலே ஒரு அயத்னோபாயி விஷய வைராக்கியம், மற்ற எல்லாம் வைராக்கியம் உண்ற மாதிரி ஆடுறது எல்லாருக்குமே அப்படின்னு ஸ்தைரியம் அப்படின்னா சரணாகத சங்கிரகே தோஷ பிரதர்சகை தோஷ பிரகர்ஷகை அந்தரங்கை அப்படி அகம்பனீயத்துவம். அவனே அவன் யாரும் அல்லாடிக்க முடியாது. அகம்பனீயத்துவம் அப்படின்னு திருடமாக இருக்கிறான் தன்னோட யார சரணாகத ஆளோட ரட்சணம் பண்றது, அதுதான் விரதம் அவனுக்கு. சரணாகத ரட்சணம் விரதி அப்படி என்னார், சரணாகத ரட்சணம் விரதி அதுதான் அவனுக்கு விரதம் அப்படி என்ன சொன்னார். ஏக விரதம் அவனுக்கு சரணாகத ரட்சணம் பண்றது, அதுதான் வாலிக்கும் சொல்றான். சூக்மஹா பரமதுக்ஞேயா சதாம் தர்மஹா அப்ளவங்கமா, சதாம் தர்மம் இல்ல அண்ணா சரணாகத ரட்சணம் பண்றது, அதுல வந்து அது வந்து ரொம்ப சூக்மமானது, அவனுக்கு தெரியாது தெரிய முடியாது அப்படின்னு சொன்னார். அதுல எல்லாருமே தோஷத்தை காமிக்கிறார் அவளுக்கு, தோஷ பிரதர்சனை அந்தரங்கை ரப்பி ரொம்ப அந்தரங்களான அந்த சுக்ரீவனும் அங்கதோ ஜாம்பவானும் எல்லாருமே சேர்ந்து லக்ஷ்மணனும் கூட சொன்னான் அவனுக்கு அங்கே விபீஷணனை சங்கிரகம் பண்றது தப்பு அப்படின்னுட்டு எல்லாம் சொன்னாலும் கூட அகம்பனீயத்துவம் தத்தமசிய அபயம் சொல்லுடர் மித்ரபாவேன சம்பிராப்தம் ந தியஜேயம் கதஞ்சனா. என்ன இந்த சமயத்திலையும் நான் விடமாட்டேன் அவனோட கை, மித்ரபாவேன மித்ரபாவம் வந்து சரணாகத்தனாயி அப்படின்னு அர்த்தம். ராமாயணத்துல மித்ர சப்தத்துக்கு சரணாகத்தின்னு தான் எல்லா இடத்துலயும் மித்திரம் ஔபிகம் கருத்தும் அப்படின்னு சொல்றார். மித்ரபாவேன சம்பிராப்தம் இதெல்லாமே சரணாகத்தின்னு கூடிய அர்த்தத்துல வருது. அந்த அர்த்தத்துல யாரு அப்படி சரணாகதி பண்ணி வந்தானோ எந்த காரணத்திலையும் விடமாட்டேன், எத்தனை அந்தரங்கமான சிஷ்யால் சொன்னாலும் கூட விரோதத்தெல்லாம் தோஷத்திலெல்லாம் காமிச்சாலும் தோஷோஜபி தஸ்யாது சதாமித்து அகர்ஹிதம் சொல்ற மாதிரி அது அவனோட ஸ்தைரியம், ஸ்திரமாக இருப்பான். ரக்ஷண சமய ரக்ஷணத்த விஷயத்துல யாரும் அவனை அப்பிரத்தியகமான சங்கல்பம் அவனுக்கு அதுதான் ஸ்தைரியம் சொல்லப்பட்டது. தைரியம் அப்பியகம் ஜீவிதம் ஜக்யாம் துவாம் வாசித்தே சலக்ஷ்மணாம் அப்படின்னு சொன்னார் ஹனுமாரு. ரிஷிகளுக்கெல்லாம் ஒரு பிரதிஜை பண்ணிவிட்டாரு அவர் சொன்னார். தண்டகாரண்யத்துக்கு வந்த உடனே ரிஷிகள் எல்லாம் சொல்றாரு அவரும், நாங்களெல்லாம் உன்னோட விஷய பவத் விஷயவாசினா உன்னோட ராஜ்யத்துல தான் இருக்கோம், அதனால நீ வனஸ்தோவா நகரஸ்தோவா வனஸ்தோவா தொன்னோ ராஜா ஜனேஸ்வரா நீ தான் நமக்கு ராஜா, காடுல இருந்தாலும் சரி ஊர்ல இருந்தாலும் சரி நீ தான் ராஜா நமக்கு எல்லாம், நாங்களெல்லாம் பவத் விஷயவாசினா நீ என்ன ரட்சணை பண்ணணுமே நாங்களா எல்லாம். ஏஹி ஏஹி பாருங்கோ இங்க முனினாம் பவிதாத்மனாம் பெரிய ஒரு இது இருக்கிறது மலை மாதிரி என்னன்னு பார்த்தா ராட்சசால எல்லாம் சம்ஹாரம் பண்ண ரிஷிகளோட சரீரங்கள் எல்லாம் அங்க இருக்கிறது பார்த்து ராமருக்கு ரொம்ப துக்கமாயிடுது. சொன்னாரு உங்களை விரோதிகள்லாம் பூர்ணமா நாசி பண்றேன் நானு பிரதிஜை பண்ணிவிட்டாரு அவரு. அப்போ சீதை கேட்கிற அப்புறம் அப்புறம் கேட்கிற எல்லாம் நீ தர்மமா நீ பண்ணது சரியா இருக்கா, ஏதோ ஆயுதம் எல்லாம் இருக்கு நீ கத்திரியம் என்ன எல்லாரும் ரட்சணை பண்ணும், உனக்கு என்ன விரோதம் பண்ண அந்த ராட்சசால் விரோதமே பண்ணாம உனக்கு ஒரு அபகாரம் பண்ணாம ராட்சசால நீ சம்ஹாரம் பண்றது சரியா, உனக்கு ஆயுதம் எல்லாம் இருக்கு அப்படின்றது நானு ஸ்மாரையே துவாம் நத்து சிக்ஷையே அப்படின்னா சீதே அவருக்கு ஸ்மரணை ஞாபகப்படுத்துறேன் தர்மம் எது அப்படின்றது ஞாபகப்படுத்தின்னு இருக்குப்பா நான் உத்தேசம் பண்ணல, இது பண்றது சரியா கொஞ்சம் யோசனை பண்ணு அப்படின்னார். அவர் சொன்னாரு ரிஷிகளுக்கு நானே சொத்தகா அவளுக்கு பண்ண வேண்டிய காரியம் அவளே வந்து கேட்டுட்டா, அதனால அப்பியகம் ஜீவிதம் ஜக்யாம் துவாம் வாசித்தே சலக்ஷ்மணாம் நது பிரதிஜாம் சம்ஸ்ருத்யா பிராமணேபியோ விசேஷத்தா சொன்னா. பிரதிஜை சொன்னி பிராமணர் மகாபிரமஜானிகள் என்னையே தியானம் பண்ணிருக்காள், விசேஷத்தா பிராமணேபியா நது பிரதிஜாம் சம்ஸ்ருத்யா பிராமணேபியோ விசேஷத்தா என்னைக்கும் விடமாட்டேன் அவளுடைய கை, பிரதிஜை பண்ணி ஆச்சு அவள் இது என்னுடைய கர்த்தவியம், அவளுடைய துவேஷிகள் எனக்கும் துவேஷிகள் தான், ஆசிரித்து அவருடைய துவேஷிகள். நானே அவ கேட்காமலேயே ரட்சணை பண்ண வேண்டியது வந்து என்ன நேராக கேட்டிருக்கா, பிரார்த்தனை பண்ணிருக்கா, பண்ணாம இருக்கும் உன்னே வேணா அவனு விடுவேன், பசிக்க விடமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பியகம் ஜீவிதம் துவாம் வாசித்தே சலக்ஷ்மணாம் அப்படின்னு அந்த மாதிரி சொல்லக்கூடியது தைரியம். உக்தம் அத்தியந்த அபிமத அபியோக பிரசங்கேபி அபின்ன பிரதிஜத்துவம், அபிக்ன பிரதிஜத்துவம், பிரதிஜ பதிலாகாது அவனுக்கு. ரொம்ப அபிமத ஆளோட வியகுமானாலும் அந்த பிரதிஜையை விடமாட்டான் அப்படின்றது அவனுடைய தைரியத்தை காமிக்கிறது. பீஷ்மாதி ஆஷ்ரித பிரதிஜாரக்ஷணாய ஸ்வ பிரதிஜாபங்கேபி ஏதாதிருஷ பிரதிஜா சித்திகி அப்படின்ற பீஷ்மாவோட இதெல்லாம் தானு வந்து விட்டுட்டான் தன்னுடைய பிரதிஜை, அதுவும் அவனுடைய தைரியத்தை காமிக்கிறது அப்படின்னார். அத்தையவ ஜவு பத்தியத்து பிருத்திவிசீரியத்து இமவான் சகலி பவேத் சுஷ்யேத்து தோயநிதி கிருஷ்ணே நமே மோகம் வச்சே வச்சோ பவேத். திரௌபதிக்கு சொல்றது கிருஷ்ணான திரௌபதி, திரௌபதிக்கு சொல்றார் ஜவு பத்தியத்து பிருத்திவிசீரிய இமவான் சகலி பவேத் சுஷ்யேத்து தோயநிதி கிருஷ்ணே நமே மோகம் வச்சோ. என்னைக்குமே என்னோட வார்த்தை பொய்யாகாது வர்த்தமாகாது, இதெல்லாம் அவனுடைய தைரியத்தை காமிக்கிறது அப்படின்னார். வியத்தியேனவா ஸ்தைரியை தைரிய ஸ்தைரிய தைரியே வியாக்கியாத்தவிய, ஸ்தைரியத்துக்கும் தைரியத்துக்கும் இத பதிலிச்சு கூட வியாக்கியானம் பண்ணலாம் அப்படின்னார். அதர்க்கிதா உபநதேபி பலவதி பிரதிப்ரஜே பிரதிபக்ஷே சாவக்ஞ திருடச்சித்வத்துவம் வா தைரியம் அப்படின்னு அவளை அநாதரம் பண்றது. அவஜ்ஞம்னா அநாதரம், சாவக்ஞம் அவஜ்ஞான அநாதரம் பண்றது. திருடச்சித்தத்துவம் சாவக்ஞ திருடச்சித்தத்துவம் அநாதரம் பண்ணி சித்தம் திருடமாக இருக்கு பிரதிபக்ஷம், பலமான பிரதிபக்ஷத்திலையும் கூட அதற்கிட்ட உபன தேபி தர்க்கமே பண்ணாத மாதிரி ஏதோ வந்தது, பலமான பிரதிபக்ஷம் வந்தாலும் கூட அது அநாதரம் பண்ணி திருடமான ஒரு மனசு உள்ளதும் கூட தைரியம், எந்த விஷயத்திலையும் அவனுக்கு சலனமாகாது அவனுடைய இது. எதாவு கபோலேஜ அனக்கியாகா இத்தியாதி இது இது எதுன்னு பார்க்கணும். பிரமாணம் கபோலேஜ அனக்கியாகா அப்படின்னு ஜீவத்யபி மகாபலே ராவணே சாகரேபி அலங்கித்தே விபீஷண தரிசித்தோம். இது வந்து விபீஷண விபீஷணனோட பண்ணச்சே அவனுக்கு அவன் வந்து பண்ணான், அது வந்து ஆச்சரியமாக ஸ்தோத்திரம் பண்றாரு அவர். அது என்ன பண்ணான் அப்படின்னா பவேது நமே மோகம் வச்சோ பவே ஜனஸ்தான விபீஷண அபிஷிஞ்சதா அப்படின்னு பீஷணம் அபிஷிஞ்சதா அப்படின்னா நிசம்சயா சபதி அபிஷிஞ்சா அப்படின்னா விபீஷணஞ்சா அப்படின்னா அதிமானுஷத்துல சூத்திரம் பண்றாரு. கூறுத்தாழ் அற்புதமாக இது. இன்னும் நீ சாகரத்திலேயே லங்கனம் பண்ணல, ராவணனோட பலாபலங்கள் எல்லாம் ஒன்னும் தெரியாது அவனுக்கு, அதுவும் ஒண்ணுமே பண்ணல, ஆனாலும் விபீஷணனுக்கு ஒரு சம்சயமும் இல்லாம உடனே அவனுக்கு அபிஷேகம் பண்ணுட்டியே, லங்கா ராஜ்யா அபிஷேகம் பண்ணுட்டியே, இது எப்படி பண்ண நீ அப்படின்னு கேட்கிறாரு. அதிமானுஷஸ்தவம் அப்படின்ட்டு அற்புதமான ஸ்தோத்திரம் அவனுடைய அவதாரத்துல எப்படி அதிமானுஷத்துவத்தை எல்லாம் பகவான் பிரதர்சனம் பண்ணான் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுல சொல்றாரு சாகரம் பேப்பி அபிலங்கிதே அவர் சொல்றாரு அற்புதமாக அதிமானுஷஸ்தவத்திலே சேத்தும் ராட்சசேந்திரம் அப்படின்னு நஜிகீதா ராட்சசேந்திரம் பலாபலே நான் தெரியல அவனுக்கு பலம் பலம் அபலம் எல்லாம் தெரியல அவனுக்கு பலாபலம். இதார்தும் கேட்கிறார் விபீஷணனே ராட்சசானாம் பலாபலம் ஆக்கியாகி சொல்லுப்பா ராட்சசாவோட பலாபலத்தை எல்லாம் சொல்ல இருக்கு அப்படின்னு விபீஷண கேட்டார். முதல்ல அவனுக்கு ஒன்னும் தெரியாது. சேத்தும் நஜிகீதா நஜிகீதா ராட்சசேந்திரம் நஜி சொல்றாரு அவர். அது மாதிரி ஒரு ஸ்லோகம் அற்புதமான ஸ்லோகம் இருக்கு அதிமானுஷத்துவத்துல. இதெல்லாம் இருந்தாலும் நிஸ்ஸம்சயா சபதி நீ அபிஷிஞ்சா விபீஷணஞ்சா அப்படின்னு சொல்றாரு. தத் தஸ்ய பதே அபிஷிஞ்சா அவனுடைய ஸ்தானத்திலே லங்கா ராஜனாக அபிஷேகம் பண்ணுட்டி அவர் சம்சயம் இல்லாமே அப்படின்னு சொல்றது. அதுவும் கூட இவனுடைய தைரியத்தை காமிக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு குணத்தையும் அற்புதமான அவனுடைய அசங்கியர்த்தமான கல்யாண குணங்கள் சில பிரதானமான குணங்கள் ஒரு அவனுடைய சமாஷணம் பண்ணக்கூடிய சமயத்துல எந்தெந்த மாதிரி அவனுடைய அற்புதமான குணங்கள் எல்லாம் நாங்கள் ஒரு சிந்தனை பண்ணா அதை நாங்கள் தெரிஞ்சா எந்த மாதிரி ஒரு நமக்கு விசுவாசம் உண்டா மகாவிசுவாசம் உண்டாத்துக்கு இதெல்லாம் ரொம்ப பிரயோஜனம். இதெல்லாம் உண்டாச்சு அப்படின்னா பிரபத்தி நிசம்சயமாக பகவானை ஆசிரியக்கெல்லாம் சம்சய அவனுடைய பிரபத்தி பண்றதுக்கு எந்த விஷயமான சந்தேகமும் இல்லை, பலத்திலையும் இல்லை, உபாய திசையிலும் எந்த திசையிலும் இல்லாமல் ஆசிரியக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த அடுத்து மேல் கொண்டு அடுத்த கிளாஸ்ல முன்வைக்கலாம் அப்படின்னு எல்லாருக்கும் நமஸ்காரம் தெரிவிச்சு கவிதாத்மசிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ, ஸ்ரீமதே நிகமானந்த மகா தேசிகாய நமஹ, சர்வம் ஸ்ரீ.